லட்சியவாதி, பெரிய லட்சியவாதி. மனைவியை காப்பாற்ற முடியவில்லை, லட்சியவாதி. வந்தால் வரட்டும், போனால் போகட்டும் என்று கர்மமே கண்ணாயிருந்து வெற்றி பெறுவார். வந்தால் வரட்டும், போனால் போகட்டும், போனால் போகட்டுமே. யாருக்கென்ன, போனால் போகட்டும், கவலை இல்லை, போனால் போகட்டும், போனால் போகட்டும். கண்டேன் இருந்தால் அவளை தன்னன் தனியே எரியும் நெருப்பில் விடுவேனா. நமக்கும் மேலே ஒருவனடா அவன் நானும் தெரிந்த தலைவனடா. தினம் நாடகம் ஆடும் கலைஞனடா. போனால் போகட்டும் போடா, போனால் போகட்டும்.